தோன்றினாய் அடிவானமாய், நான் வந்ததும் தொலைவாகினாய். மழைச்சாலையில் குமிழாகினாய், வீரத் தீண்டினே நுடைந்தோடினாய். என் தூரத்து விண்ணினே கை ஓரத்தில் வருவாயா, என்னை ஒரு முறை தொடுவாயா ஒளியே. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. என் தோட்டத்தில் உன் வாசனை, என் ஜீவனில் உன் வேதனை. நான் தேடினே என் கண்ணனை, புயல் சூழ்ந்ததே என் கண்களை. நான் வேறெங்கும் மறையவில்லை, என் வேறெங்கும் அழிவதில்லை, உன் வானம் முடிவதில்லை புறவே. கீதம் எந்தன் காதில் விழுமா, உன் வானம் எந்தன் பக்கம் வருமா, கங்கை எந்தன் வாசல் வருமா, இல்லை கானல் நீரில் ஓடம் செல்லுமா.